వెంకటనవధార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్య వల్యోమే సన్నిధత్తాం సుధాగతీ అసలు గురుబ్రహ్మరాయ నమః. போன ஸ்லோகத்துல நாலாவது ஸ்லோகத்துல அவ ஆக்ஷேபம் பண்ணதெல்லாம் சொன்னார், சொல்லி அதுக்கு பதிலம் சாதித்தார். அதாவது ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு சொல்றக்கே வாசுதேவாசு சங்கர்ஷணம் நாம ஜீவோஜாயத்தே, ஜீவனுக்கு உற்பத்தி. அது மாதிரி சங்கர்ஷணாத்து அனிருத்தோ பிரஜம்னன் நாம மனோஜாயத்தே, பிரஜம்னாத்து அனிருத்தோ நாம அகங்காரோ ஜாயத்தே இப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஜீவ உற்பத்தி அது சரியாகுமா, அல்லது ஒரு ஜீவன் கிட்ட இருந்து மனசு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது சரியா, இது ரெண்டாவது. மூணாவது, மனசுல இருந்து அகங்காரத்தில் உண்டாகும், அகங்காரத்திலிருந்து சாத்விக அகங்காரத்திலிருந்து தான் மனசு உற்பத்தி ஆகுது, இது எப்படி வரும்னு கேள்வி கேட்டிருக்க. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல எதுவுமே உற்பத்தி எல்லாம் இல்லை. இங்க எம்பெருமான் நாலு வியூகங்கள், வாசுதேவ வியூகம், அது மாதிரி சங்கர்ஷண வியூகம், பிரத்யம்ன வியூகம், அனிருத்த வியூகம், இதுல இந்த சங்கர்ஷன்ற வியூகம் இருக்கே, இந்த சங்கர்ஷண மூர்த்தியானவர் ஜீவ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டாத்ர தேவதை, அதே மாதிரியாக அபிமான தேவதை. அது மாதிரி இந்த பிரத்யும்ன்றது மனசுக்கு, ஆங்காரத்துக்கு அந்த அனிருத்தருங்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது நேதமானது. அதுதான் இங்க சொல்றக்கே, அதனால இந்த மாதிரி எதுவுமே தோஷம் கிடையாது. ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல வேத விரோதமாக ஜீவனுக்கு இந்த மாதிரி உற்பத்தி இல்லாம இல்ல அபிமான தேவதைகள் தான் சொல்றாங்க, அதுதான் சமாதானம் சாய்த்தேன். இப்ப என்ன சொல்றது, அஞ்சாவது ஸ்லோகத்துல இவன் என்ன என்ன கேள்வி கேட்டாலோ அந்த கேள்விக்குதான் பதில். முதல்ல சொன்ன பதில் என்னது என்ன, போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி அபிமான தேவதைகள் தான் இவைகள் தான், அந்த விஷயத்துல மாதிரி சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப என்ன சாதிக்கிற அப்படின்னாக்கா, அந்த ஜீவ உற்பத்தி இருக்கு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ, உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில், உற்பத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்போம். உற்பத்தி இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ரீ பஞ்சராத்திரத்திலேயே ஜீவனுக்கு உற்பத்தியானது நிஷித்தம். எப்படி நிஷித்தம் அப்படின்னாக்கா, அவன் அனாதியானவன், அவன் அனந்தமானவன் அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. அச்சேதனா பராத்தாச்ச வித்யாபுதவித்யா திருகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் பிரகிரே ரூபம் உச்சதையெல்லாம் சொல்லி ஜீவனை பத்தி சொல்ற சமயத்துல சச்ச அநாதி அனந்தத்தே அப்படின்னு அனந்தஸ்த தர்மபுத ஞானத்தினால வியாபிச்சிருக்கானவன் அப்படின்னா அங்க சொல்றக்கு. ஸ்ரீ பஞ்சராத்திரத்திலேயே இத மாதிரியாக அனாதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு ஆதி இல்லை, உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். உற்பத்தி இல்லைன்னாக்கா நாசமும் இல்லை, அதனால பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஜீவனுக்கு, பிறப்பும் மற்ற இறப்பும் மற்ற இருக்கிறதுனால அவன் அனாதியாக இருக்கிறான், ஆகவே ஜீவன் நித்யன். அதனால ஸ்ரீபந்திர பஞ்சராத்திர சாஸ்திரத்திலே மகசாஸ்திரத்த ஜீவனுக்கு உற்பத்தியானது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே அந்த உற்பத்தி பட்சம்ன்றது யாருக்குமே இஷ்டமில்லை, யாருமே இஷ்டப்படல. அத்வைதிகளே ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கிறது வியாபாரிக தசை முடிகிற பரியம் தான், மோக்ஷம் மோக்ஷம் கிடைக்கிற பரிந்து இவன் நித்யான், மோக்ஷம் கிடைக்கிற பரிந்து நித்யா, அதன் பிறகுதான் இவன் பிரம்மமாவே மாறிப்பிடுவான் அப்படின்னு அவன் சொல்றா, பிரம்மபாவம் வந்துடும். அதனால அத்வைதிகளே அப்படி சொல்ற சமயத்துல நம்ம சனாதன சித்தார்த்திகள் பிராமணிகமான அனைத்து வேதங்களுக்கும் பிராமணியம் சொல்லக்கூடிய சித்தாந்திகள். ஸ்ரீபஞ்சராத்திரமோ இந்த மாதிரி அற்புதமாக காட்சி கொடுத்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பகவத் சாஸ்திரமானது ஜீவனுக்கு உத்தத்தையும் ஒத்துக்குமா? அதனால ஜீவோத்பத்திங்கிறது இந்த சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. ஸ்ரீபஞ்சராத்திரமானது அங்கீகரிக்கவே இல்லை. அங்கீகரிக்காத விஷயத்தை எதுக்கோசம் இது சொல்லணும்? அதாவது முழுக்க படிக்காம சங்கரனோடு நாம ஜீவோ ஜாயத்தை அந்த சப்தத்தை வச்சிருந்து ஜாயத்தேன்ற சப்தம் ஜாயத்தேன்னு சொல்லிட்டதுனாலேயே அவன் நெத்தி ஆய்ச்சியமாயிடுவான். நீங்களும் அந்த மாதிரி சொந்த ஆகணும். ஏற்கனவே சொன்ன பாருங்க, பின்னாடி வரப்போறது அடுத்த பாதத்துல சோயேன ஜீவான் யதசத்ய பூமியாம் அப்படின்லாம் வாக்கியம். இந்த பூதங்களை கொண்டு சோயம்னா ஜலம், எல்லா பூதங்கள் அவைகளை கொண்டு ஜீவனை சிருஷ்டித்தான் இந்த பூமியில அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு நீங்க கவனமா தானே சொல்லணும். வேதமே சொல்றது இந்த வாக்கியத்தை. அதே மாதிரியாகவே நம்ம எத்தனை புராணங்கள் வாசிக்கிறோம், புராணங்கள் வாசிக்கிறோம், புராணங்கள்லாம் தெரிவிக்கிட்டு அர்ஜுனன் உண்டானான், அர்ஜுனனுக்கு உற்பத்தி ஆச்சு, விதர்ஷன் உற்பத்தியான எத்தனை அவன் வம்சத்தையே சொல்றமே. அப்ப அவன் எப்படி அவ எம்பெருமானே உற்பத்தி ஆறானே, எம்பெருமான வாங்கிக்கே உற்பத்தி இருக்கே, அவதார சேகர் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது அதுக்கெல்லாம் கவனம் தானே. வெறும் திருமேனி எடுத்துக்கலாம், தன்னுடைய திவ்யமான திருமேனி எடுத்துட்டு அதுல உள்ள புகுந்து வரான் எம்பெருமான். நம்ம எல்லாம் கர்மாதீனமான உடம்பெடுத்து நாம வரோம். அந்த உடம்பெடுத்துக்கிறதுக்கே அதுதான் அடுத்த பாடத்தை நீ சொல்ல போற. ஜீவனுடைய நிச்சயத்துவம் சொல்லச்சு அப்ப சுத்தி எல்லாம் உற்பத்தி சொல்றதே அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு சமாதானம் சாய்க்க சுவாமி என்னது அப்படின்னாக்க, இந்த உடம்பு உடம்பெல்லாம் சேர்க்கை கொள்ளும், அந்த உடம்புடைய இந்திரியங்கள் உடம்பு இவைகளுடைய சேர்க்கை தான் இங்க சொல்லப்பட்டது. சேர்க்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை விட்டுட்டு உற்பத்தியும் தனியா கிடையாது. அத்திய தேக ஆசியோகா ஜனனம் தூ ஜனனம், இவனுக்கு பிறப்பு, ஜீவனுக்கு பிறப்புன்றது அத்திய தேகாதி யோகா, தேகங்களுடைய யோகம்தான், சேர்க்கை தான் அப்படின்னு சொல்றே. அதனால இது வந்து நீ அதான் சொல்லணும், நாங்களும் அதான் சொல்லுவோம், எல்லாரும் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டோம். அதனால ஜீவனுக்கு உற்பத்தி இருக்குன்றத எந்த பட்சமும் அங்கீகரிக்கல. சார்வாகனே கூட சரி, தேகமே ஆத்மான்வான், அவனே சொன்னா கூட அவனும் ஒரு கர்ம பிளாத்தையும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னாக்க இல்லைனாக்க நம்ம பண்ணாத பாபத்துக்கு பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்க முடியாது. அதனால எல்லா சித்தாந்தத்திலையும் இந்த ஜீவனுக்கு உற்பத்திய சிக்கவே முடியாது, அங்கீகரிக்கவே முடியாது. அதனால இந்த ஜீவ உற்பத்தி வந்து ஸ்ரீ பஞ்சராத்திரம் சொல்றது அப்படிங்கறது தவறான வாதமா இருக்கு இது. அதன் பிறகு இன்னொன்னு இருக்கு, சங்கர்ஷணம் பிரத்யும்னன் அனிருத்தன் இவைகள்லாம் ஜீவனுக்கு பேரா? ஏற்கனவே சொன்ன பாருங்க, எனக்கு நாராயணன் பேர், அது எனக்கு என் பேராது. என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த பேர் இல்லையே, ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் பேர் கிடையாது. இந்த உடம்போட இருக்கிற எனக்கு தான் பேரு. இந்த உடம்பு சம்பந்தம் வந்ததுனால இந்த உடம்ப வச்சுட்டு நாராயணன் அப்படின்னு எனக்கு பேரு. தேவதத்தா ஆகச்சதுன்னு சொன்னான், தேவதத்தா ஆகச்சதுன்னு சொன்னாக்கா அப்ப தேவதத்த சரீரம் வந்துதான் ஆத்மா வந்ததா? அந்த உடம்போட கூடிய ஆத்மா வருது, அந்த உடம்புக்கு தான் தேவதத்தன் பேரு, ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. ஏற்கனவே சொன்ன ஆத்மஸ்வரூபத்துக்கு அது மாதிரி கிடையவே கிடையாது. அதனால சங்கரன் எங்கிற ஜீவன் உற்பத்தி ஆனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சங்கரனன்றது ஜீவனுக்கு பேர் அல்ல, அவனுக்கு ஜீவ தத்துவம் அத்தனையுமே சங்கரணம் தான், எல்லா ஜீவனுக்கும் சங்கரணம் தான் பேர் இருக்கும். அது இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் தான் வச்சிருந்திருப்போம், நம்ம சம்பிரதாயத்தை வச்சிருந்திருப்போம். இன்னொன்னு எல்லாமே பெருமாள் திருநாமங்கள் இருக்கலாம், பெருமாள் திருநாமங்கள் தான், எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான், அது புண்ணியமா இருக்கும். எம்பெருமானுடைய திருநாமங்கள் வச்சுக்கிறதுனால நமக்கு புண்ணியமா இருக்கு, அதை தரிக்கிறதே புண்ணியம், அதை கூப்பிடுறது இன்னும் புண்ணியம், தரிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எம்பெருமானுடைய இவைகள் எல்லாம் திருநாமங்கள், எம்பெருமானுடைய திருநாமங்களை போய் ஜீவன் பேருன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால ஜீவன் கிட்ட எப்படி இதை வந்து அன்வயிக்கும், ஜீவன் அன்வயிக்கவே அன்வயிக்காது. அந்த இது சொல்ற சமயத்துல நாராயண உரையிடம் சொல்லுவார், அவர் சொல்லிட்டு சொல்லுவார், நாராயண இந்திரோ நாராயண எல்லாம் நாராயணா நாராயணான்னு பிரம்மா நாராயணா அல்லது சிவன் நாராயணா இந்திரன் நாராயணா, நாராயண்ங்கிறது பரதத்துவம். ஆனா பிரம்மா சிவன் இந்திரன் இந்த மாதிரி வாக்கியங்கள்ல பதங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் ஜீவ வாக்கியம். நாராயணங்கிறது ரெண்டும் எப்படி அன்வயிக்கிறது ஏற்கனவே சொல்லிருக்கோம், அந்தனியாவித்வம் பெருமானுக்கு, அவன் உள்ள போய் உட்கார்ந்துருவே சரீராத்ம பாவம், பரமாத்மா ஆத்மாவர்க்கான், இந்த பிரம்மா சிவன் அதே மாதிரி இந்திரன் இந்த மாதிரி இருக்கிற ஜீவன்கள்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு, அதனால சரீர சரீர பாவத்தை எடுத்துதான் என்ன சொல்லணும். இந்த சரீர பாவம்ன்றது அந்த கிரமத்துல போனோம்னாக்க எல்லா சமானாதிகளையும் சரியா போயிடும், யுவகா தேவதத்தா சஜ்ஜனா தேவதத்தா, இந்த தேவதத்தன் கிட்ட இதெல்லாம் அன்வயிக்கிறது, நீலகிரக ரக்தோகிரக இவையெல்லாம் என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு பிரகார விசேஷ விசேஷ பாவம், பிரகார பிரகாரி பாவம், அந்த மாதிரி நம்மளும் அப்படிதான், அவனுக்கு நாமெல்லாம் விசேஷம், அவனுக்கு நாமெல்லாம் அம்சம், அவனுக்கு நாமெல்லாம் சரீரம், நமக்கெல்லாம் அவனும் எப்படி இருக்கான்னாக்க பரமாத்மா ஆத்மாவா இருக்கான், அந்தரியாமையா இருக்கான். இப்படி அந்தரியாமையா இருக்கிறதுனால இந்த அன்மயமானது சரியாக, அதனால சங்கரணன் ஜீவன், பிரத்யும்னன் மனசு, அனிருத்தன் அகங்காரம். எப்படின்னு சொன்னாக்கா இந்த அனிருத்தன்றது அகங்காரமா மகனுமா, அகங்காரத்துக்கு அனிருத்தன் பேராங்க, அல்லது மனசுக்கு பிரத்யும்னன் பேரா, அல்லது ஜீவனுக்கு சங்கர்ஷனுக்கு பேரா, எப்படி சொன்னாலும் அன்வயிக்காது. இதனாலதான் இவன் என்ன பண்ணினான்னாக்க அங்க வந்து சுகப்பிரகாசியில தேசிகள் எல்லாமே விசாரம் பண்ற சமயத்தில் என்ன பண்றாங்கன்னா, எது விசேஷனம் எது விசேஷம், ஜீவன் சங்கர்ஷன் இப்ப எது விசேஷனம் எது விசேஷம், பூர்வபக்ஷி ஜீவன் தான் விசேஷம், சங்கர்ஷன்ன்றது விசேஷம் அப்படின்னு பூர்வபக்ஷிகள் அபிப்பிராயம். சித்தாந்தியோ சங்கர்ஷன்ன்றது தான் விசேஷம், ஜீவன்கிறது விசேஷம், அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா அபிமானி தேவதையா இருக்கு. இந்த பகவத்சாஸ்திரம் வச்சு இந்த ஆகமம் இதுவே என்ன சொல்றது அப்படின்னா, எம்பெருமானுடைய வியூகங்கள் தான் இவைகள் தான், பரமாசுரேவனுடைய வியூகங்கள் நாடு, சிவமூர்த்தி சங்கரமூர்த்தி பிரஜன்மூர்த்தி அனுசமூர்த்தி இப்படி இருக்கிறதுனால இந்த நாலு வியூகங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சுரூபம். அவன் அதையும் கேள்வி கேட்க போறா, இதன் அநியாயமா இருக்கு, அப்ப ஒரே ஒரு வாசுதேவ மூர்த்தியா இருந்தது, இப்ப நாடா பிரிஞ்சிருச்சு, அப்ப நாலு பிரம்மமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார், நாலு பிரம்மமானு கேட்கிறார், அதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் பத்தாவதான் எடுத்த, அவ பத்து பிரமாட, 108 திவிதேசம், ஒவ்வொரு திவிதேசத்துல ஒவ்வொரு பிரமாள், ஒவ்வொரு திவிதேசத்துல ஒவ்வொரு பிரமாள், அப்ப 108 பிரமாடா, எல்லாமே திவ்யாத்ம சுரூபத்தில் வேறுபாடு இல்லை, திவ்யமங்கள விக்கிரகத்தினால ஏற்பாடு இருக்கு. ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கான், திருக்குழந்தை சயனிச்சுட்டு இருந்தாலும் புத்தாண்டு சயனத்தில் போல அவர் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசிட்டு படுத்துட்டே அப்படி எழுந்து பேசுறேன். திருவழி அவர் சொன்னது ஆழ்வார் சொன்னா அதை கேட்பாரு. அவர் ஆறாவது ஆழ்வான அவமானம், பெருமாளுக்கு ஆழ்வான் ஆயிட்டான், பகவான் ஆழ்வான் அழுவாராயிட்ட ஆறாவது அழுவான். இவர் திருமணி பிரான் ஆகிட்டார். பகவான் அவன் வந்து அவர்கிட்ட ஆழ்ந்து போயிட்டான், ஆழ்வாரை இவர் அனுபவிக்கிறார். அதனால அவன் அவருக்கு பிரான் ஆகிட்டார், திருமணி பிரான். ஆனா இவரோ ஆழ்வாராயிட்டார், அவர் திரான். நீங்க சொல்லும் பாருங்க, இதுல வரும் பெரியாச்சன் பிள்ளை சொல்றது யாருக்கும் பசியில ஞானதசையிலே சொல்றான். ஞானதசையிலே ரக்ஷகன் ரக்ஷன் அப்படின்னு பிரேமதசையில அப்படியே மாறிடும். ஞானதசை தத்துவஞானம் வருத்து பெருமானே ரக்ஷகன், நாமெல்லாம் ரக்ஷியார், பெருமானே நியமித்தாள், நாம் நேர்ந்தார், நாமெல்லாம் நியாமியார், இப்படி வரும். ஆனால் பிரேமரசம் தத்துவம் சொல்லுவோம், பகவான்கிட்ட ஞான தத்துவமா பார்க்காம பிரேமையா பார்க்குவோம். பெருமான குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது நல்ல பரிவர்தாஸ்திரி என்ன பண்ணுவா, தன் பர்த்தாவை உட்காரணும் உட்காரணும் அந்த இல்ல நிற்கணும் அப்படி வச்சு பார்த்து, எதுக்கு அவருக்கு அனுகூலத்தை தான் பார்த்துட்டு இருக்காவோ. அவ அப்படி அடைச்சினாதான் கொஞ்சமா அடங்குவேன். என்ன சார் சுவாமி தேவிகள் பரமபிஷ்டா, அன்னைக்கு திருவத்தி ஏற்றி போயிருக்கேன், முதல் நாள் போயிருக்கேன், திருவத்தி ஏற்றி போயிருக்கேன், அதான் சோகம் எழுதினேன் உன்னியாதம் பண்ண சுவாமி என்ன பண்ண அவர்கிட்ட தனியா பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னார், இனிமேல் என்ன அடக்க போறது யாரு, என்ன வைவாகும், என்னன்னா சோகத்துக்கெல்லாம் கிளம்பிடுவார், அவருக்கோ உடம்பு முடியாது, என்ன அடக்க போறது என்ன யாருப்பா அப்படின்னு சுவாமி கஷ்டப்படுத்திட்டார். காரணம் என்ன, பதிவர்தாஸ்தி அவோ இவரால் ரட்சிக்கப்படுகிறவள், ஆனால் அவதான் ரட்சிக்கிறார் பிரேமர்தா, பிரேமையோட பார்க்க பகவான் அது மாதிரி பகவான் ரட்சகன். ஆனால் நமக்கு பகவான் கிட்ட ஒரு அத்தியந்த பிரீதி வந்து சொன்னாக்கா அவனை நம்மதான் ரட்சிக்கிறதா நம்ம வச்சிருக்கோம். அதனால நாம ரட்சகனா மாறிடுவோம், அவன் ரட்சியனா மாறிடுவான், அவன் அவளால காப்பாற்றப்படுவான், நம்மதான் அவளை காப்பாற்றுறோம் அப்படி தோன்றும். இது பக்தியினுடைய ஒரு காஷ்டை. அந்த மாதிரி திருமணம் என்ன பண்ணாக்க அவ திரான் ஆகிட்ட, பெருமாளோ அருவான் ஆகிட்ட, சொன்னபடி செஞ்ச அருள்யோ. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான அழகான திருப்போர் இருக்கு. இப்படி இந்த மாதிரி பேர் வேறையா இருக்கு, ரூப வேறையா இருக்கு, ரூப வேறையா இருக்கிறதுனால பேர் வேறையா இருக்கிறதுனால அந்த பெருமாள் வேறையா மாறுவேரா, அந்த பெருமாள் வேறையா மாறுவேரா, எல்லாம் ஒரே பெருமாள் தான். அதனால நாலு மூர்த்திகள் சங்கர்ஷனர் அமாரி பிரத்யுமனர் அனிருத்தர் முதல்ல வாசியர், இந்த மூணு மூர்த்திகள், இந்த மூணு மூர்த்திகளும் ஜீவனுக்கு விசேஷமா இருக்காது. ஜீவன் மனசு ஆக்கா இவைகளுக்கு இந்த மூணு மூர்த்திகளும் விசேஷங்களால் அதனாலதான் அபிமான ஜாதியா இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே சங்கரகன் பேர் கிடையாது. இதா போனா சொல்ல என்ன சொல்லணும், சங்கரகன் ஜீவகா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐயம் சங்கரகனகம் சொல்லணும். அப்படி இந்த பகவத் சாஸ்திரமே சொல்லலையே, அதுவே சொல்லாத விஷயத்த சொன்னதான எதுக்கு வீணா குழப்பிக்கணும், அந்த மாதிரி குழப்பக்கூடாது. அதனால இந்த மாதிரி லோகம் கிடையாது. அதனால வெறும் ஜீவன் கிட்ட சங்கரன சத்தம் விசேஷமா அன்வயிக்காது, வெறும் மனசு கிட்ட பிரத்யுமன சத்தம் விசேஷமாக அன்வயிக்காது. அதே மாதிரி வெறும் இருக்கக்கூடிய அகங்காரத்தில் போய் இந்த அனிருத்த சத்தமானது விசேஷமா அன்வயிக்காது. அதனால இவைகள்லாம் எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு கேட்டாக்க இவையெல்லாம் விசேஷம், இவையெல்லாம் விசேஷம் என்ன அபிமானித்தார்கள். அந்த தேவதைகள் மார்ப்பார். அதனாலதான் இந்த கிரமத்துல வருதுனால பகவத் சாஸ்திரத்துல எந்த தோஷமும் கிடையவே கிடையாது. இன்னொன்று இவன் என்ன கேட்டான், வேதம் என்ன சொல்றது, முதல்ல பெருமாள், பெருமாள் சேர்ந்து பிரகிருதி, பிரகிருதி கிட்ட இருந்து மகா மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரத்துவம். அந்த அகங்காரம் மூணு விதம், அந்த சாஸ்திரிக அகங்காரத்திலிருந்து அனேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசனால் சுத்தியாது, தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள், பூதங்கள் எல்லாம் வரும். அது மாதிரி சொல்லுது இந்த பிரக்கிரிய சுதீர சொல்லப்பட்ட பிரக்கிரிய. அதை விட்டுட்டு இந்த பஞ்சாஸ்திரத்துல பிரபஞ்சாஸ்திரத்துல பிரத்யும்னன் அவங்கிட்ட இருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாதுன்றது, மனசிலிருந்து இது எப்படி உற்பத்தி ஆகும், மனதிலிருந்து இந்த அகங்காரம்ன்றது எப்படி உற்பத்தி ஆகணும், அகங்காரத்திலிருந்து மனசு உற்பத்தி ஆகணும், மனதிலிருந்து எப்படி அகங்காரம் உண்டாகும். அதனால சௌத பிரக்கிரியா, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த இது இருக்கோல்லையோ சிருஷ்டி கிரமம், அதுக்கு விருத்தமாக இந்த பகவத் சாஸ்திரம் சொல்றது. பகவத் சாஸ்திரமானது வேதத்தில் சொல்லப்பட்ட பிரக்கிரியைக்கு விருத்தமாக சொல்லும், அதனால அதை எப்படி எதிர்க்க முடியும். அதனால இந்த பஞ்சராத்திரமானது பிரமாணம் அடைஞ்சது அப்படின்னு அவன் கேட்கிறார். பொதுவாகவே இந்த பஞ்சராத்திர சாஸ்திரம் என்ன பண்றதுன்னாக்கா நமக்கு ஆராதனத்தினால வச்சு, இந்த ஆராதன பிரக்கிரியில நித்தியப்படியே போதசுத்தி பண்ணணும், போதசுத்தி இல்லாம ஆராதனையும் பண்ணக்கூடாது. அந்த அது மாதிரி அது பண்ணிட்டோம்னாக்கா அப்பதான் நம்ம போதசுத்தின்னா என்ன அர்த்தம், நம்மளா பிராகிருதமான உடம்பு, நம்ம இந்த பிராகிருதமான உடம்பை வச்சுட்டு நம்ம திருமால் கிட்ட போகக்கூடாது, பெருமாள் தொடவே கூடாது. நம்ம பெருமாள் பெட்டியெல்லாம் திறந்துருவோம், திறந்துட்டு சுப்பிரபாதம் பாடுவோம், சுவாமிகள் சொல்றோம், அமாரி பாகவதத்துல வர சுவாமிகள் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லி எழுப்புறோம், பெருமாளை திருப்பலி எடுத்து ஜெயிக்கலாம், எல்லாம் உண்டு. இதை பண்றது கிரமம். அதன் பிறகு என்ன பண்ணணும், கீழே உட்கார்ந்து நின்று நாராயணம் மூணு வாட்டி பிராணாயாமம் பண்ணும். என்ன பிராணாயாமம், மூலமந்திரத்தை பிராணாயாமம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறேன், நான் ஆராதனை பண்ண போறேன், பகவான அர்ச்சிக்கு போறேன், அது என்ன அப்படிலாம் சொல்லிட்டு அதன் பிறகு போதசுத்தி. இந்த போதசுத்தின்னா என்ன அர்த்தம், முதல்ல பிருதிவி, பிருதிவி பூதம், அந்த பூதத்தை அதனுடைய மூல காரணம் இது கந்தன்மாத்திரம், அதை சேர்க்கணும், நயம் கந்தன்மாத்திரத்தை ஜலத்துல, ஜலமகாபூதம் ஜலமகாபூதத்தை ரசதன்மாத்திரத்தை தேஜஸ்ல, தேஜஸ்தை ரூபதன்மாத்திரத்தை, ரூபதன்மாத்திரத்தை இதுல பண்ணணும், வந்து வாயுவன்மாத்திரத்துல, பிரசுதன்மாத்திரத்தை ஆகாசத்துல, ஆகாசத்தை சப்ததன்மாத்திரத்துல, ஒண்ணுமில்லை பூதங்கள் தன்மாத்திரைகள் இதான் கிரமணம். அதன் பிறகு புத்த தன்மாத்திரத்தையும் இந்திரியங்களையும் அகங்காரத்தை சேர்த்து, அகங்காரத்தை மகத்தத்துவத்துல, மகத்தத்துவத்தை பிரகிருதியில, பிரகிருதிய தமசுல, தமச ஜீவனோட சேர்த்து பெருமாட்டு சேர்த்து. அதன் பிறகு ஒரு வாட்டி பிராணாயாமம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அதிலிருந்து அந்த கட்டவர்கள் இருக்கு, அதிலிருந்து அமிர்ததாரம் ஆனது பாவிக்கும், அந்த அமிர்ததாரையானது என்னுடைய உடம்பு தலையிலேந்து என் உடம்பு முழுக்க அது பரவுது, அதனால நான் சுத்தமா போறேன். அதன் பிறகு ஒரு இது பண்ணணும், ஒரு பிராணாயாமம், பிராணாயாமம் பண்ணி உள்ளுக்குள்ள சோழனம் பண்ணணும், நூன் பண்ணி தாகனம் பண்ணணும், தியானம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப அமிர்ததாரை நாளுக்கு தான் திருமஞ்சி நாடு. அதன் பிறகு சுத்தமாயிட்டான். இப்ப திருப்பி என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும் முன்னாடியில இருந்து சிருஷ்டிக்கிரமம். எப்படி சிருஷ்டிக்கிரமம் அப்படின்னா, முதல்ல பெருமாள், பெருமாள் இருந்து ஜீவனையும் தமசையும் உற்பத்தியாகும். பிரதீபம் தமஹா உற்பத்தியாமி, தமசா அவ்யக்தம் உற்பத்தியாமி, அவ்யக்தாது அக்ஷரம் உற்பத்தியாமி, அக்ஷராது பிரகதி உற்பத்தியாமி. இப்படி இவைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும், இதான் சிருஷ்டிக்கணும். அந்த பிரகதியிலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்திரியம், அது மாதிரி சப்தர்மம், சப்தர்மாத்திலிருந்து ஆகாசத்தை. இப்போ இந்த மாதிரி கிரமம் கடைசியில புதிய பரிந்தம் பண்ணி பெருமானுடைய திருவடியை நம்ம சேவிச்சுண்டு நம்மளை சுத்தமாக்கிண்டு நாம் அதன் பிறகு ஆராதனை ஆரம்பிக்கணும், மாணவ ஆராதனை மட்டும் பண்ணணும். இங்க பாருங்க இவ்வளவு தூரம் முத சுத்தியா எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்ரீ பகவத் சாஸ்திரத்துல பகவத் சாஸ்திரம், ஸ்ரீ பஞ்சராத்திர பிரக்கிரியை, ஸ்ரீ பஞ்சராத்திரம் எல்லாமே ஒரே பேர், ஆகமன பேர். இந்த பகவத் சாஸ்திரத்துல இதேதான், இதுதான் சொல்லி தந்திருக்கு, இதுதான் நிச்சய இந்த இது போதசுத்தி எப்படி சொல்லணும்னுட்டு இந்த பகவத் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லிக்கும். அதுல இந்த சிருஷ்டிக்கிரமம் தான் சொன்னது, அந்த சிருஷ்டிக்கிரமத்தை நித்தியப்படி ஆராதனை நினைச்ச பண்ணு, அரசியா பண்ணணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நிஜமாவே பெருமானுடைய திருவடி சாமனை நம்ம நம்மதல்ல அபரதம் வந்து நமக்கு இது பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கும். பெருமானுக்கு திருமஞ்சி நாளது அப்ப சேவிக்கிறோம், சேவிச்ச மற்ற உடனே அவ தீர்த்தம் கொடுக்கிறார், இந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம். பெருமாளுக்கு மஞ்சகாப்பு சந்தனம் எல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கையில் வாங்கிக்கிறோம், அதெல்லாம் வாங்கிட்டு நாம ஆனந்தமா சேர்த்துக்கிறோம். எவ்வளவு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அனுபூதி, இது இந்த பூத சுத்தி பகவத் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு எப்படி சிருஷ்டி பிரக்கிரியையோ வருத்தே சொல்றக்கே எப்படி கிரமமா பண்ணணும்னுட்டு. இதுல அகங்காரமானது மனசிலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்காங்க. இல்லாத விஷயத்த எதுக்கு நீங்க கற்றுக்கிறீங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க சொன்னது இந்த பூத சுத்தி பிரக்கிரியில ஆராதனை பண்ற சமயத்துல இந்த கிரமம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படுத்த இதுக்கு விருத்தமாக இத மாதிரி மனசுல இருந்து அகங்காரம் உற்பத்தி ஆச்சு, அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாது, அதனால இது விபரீதமா இருக்கு சிருஷ்டிக்கும், சிருஷ்டி பிரக்கிரியே தவறு பகவத் சாஸ்திரம் சொல்றது, அதை ஒத்துக்கூடாது, அப்புறமானது அப்படின்னு எப்படி உங்களுக்கு சொல்ல தோன்றது, இது விருத்தம் இல்லையா. இல்லாத விஷயம் நம்ம இதுல சொல்லல, நம்ம கிரந்தங்கள்ல பகவத் சாஸ்திரத்துல இது சொல்லப்படவே இல்லையே. சொல்லப்படாத விஷயத்த சொன்னதா நினைச்சிட்டு நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, அதனால இந்த மாதிரி சொல்றதே தவறுது. அதனால அதுவும் சுதிசுத்தமான கிரமம் தான் இது பண்றது. அதனால நம்ம பொது சுத்தி பண்ற சமயத்துல நாம எல்லாத்தையும் இந்த கிரமத்துல தான், அதனால அதுக்கு விருத்தமாக இந்த சுட்டி பிரக்கிரியை வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே பிரக்கிரியாயு வாஜோர் அக்னி அக்னேராப அத்ய பிரதிவி பிரதிவியா ஓஷதய அப்படின்னு சொல்றோம். இந்த கிரமம் தானே இருக்கு, இந்த கிரமம் இருக்கிறது இதுக்கு விருத்தமாக நீங்க சுட்டி, இதுதான் இங்க பஞ்சராத்திராக இப்படிதான் நாங்க பூத சுத்தியில பண்ணிட்டோம். இது பஞ்சராத்திராகம் சொன்ன ரகசிய மந்திரங்கள், ஓம் லாம் நம பராய சர்வாத்மனை நமஹா, இப்படி நிவர்த்தியாத்மனை நமஹா, விஸ்வாத்மனை நமஹா, ஒவ்வொன்றுக்கும் ஓம் லாம், ஓம் வாம், ஓம் ராம், ஓம் யாம், ஓம் ஷவும், ஓம் ஷவும் பரமே, இதெல்லாம் வந்து பீஜம், பீஜங்கள். இது சொல்லி சொல்றோம் ரகசிய மந்திரங்கள் பேரு, ஓம் லாம் நமக்குல சர்வா பராய சர்வாத்மேயமா, ஓம் வாம் மரப்பராய நிவர்த்தியாத்மேயமா, ஓம் ராம் நமக்குராய விஸ்வாத்மேயமா, ஓம் யாம் நமக்குராய சுவாத்மா சக்கரம் பண்ணதேதான் கடைசியில் ஓம் சோம் நோத்தராய பரமேஷ் சாஸ்திரிய மகா. இப்படி வரிசையா சொல்றோம். இந்த பிரக்கிரியை எல்லாம் எங்க வந்தது அப்படின்னாக்க, பாஞ்சராத்திர பிரக்கிரியை எல்லாம் இது சிருஷ்டிக்கிரமம் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தார். அதுக்கு விருத்தமாக எதுவுமே கற்பிக்க கூடாது. அதனால இந்த இடத்துல இந்த சுதியினால சுதியோட கூட ஒரு விரோதமும் இந்த பகவத் சாஸ்திரத்துக்கு கிடையாது, விரோதமும் கிடையாது, பரஸ்பரமும் கிடையாது. இதுதான் இந்த பஞ்சராத்திர தந்திரம் இருக்கு பாருங்கோ. அதுக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆகமங்கள் நிறைய ஆகமங்கள் ஏற்கனவே சொன்ன பாருங்களோ 250 ஆகம பேர் நான் பார்த்தேன். நமக்கு தெரிஞ்சது 10 ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதா, அவர் ஐரபுத்திய சம்ஹிதா, பரம சம்ஹிதா, அவர் ஜெயாக்கி சம்ஹிதா, அவர் பாத்ம சம்ஹிதா, பரமேஸ்வர சம்ஹிதா, சாப்தர சம்ஹிதா, எத்தனையோ விதமான ஒவ்வொரு கோயிலையும் நம்ம தயாபிரமான சம்ஹிதில ஜெயாக்கி சம்ஹிதா, பாத்ம சம்ஹிதையும் உண்டு, மஷேங்கிறது அது மாதிரி ஒரு இது உண்டு. அதே திருநாராயணபுரம் போனோம்னாக்கா அங்க வந்து என்ன அப்படின்னாக்கா சாத்துவ சம்ஹிதா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்ஹிதைய வச்சுருக்கா, பேர் மாறலாம், ஆனால் ஆராதன பிரக்கிரியில மாற்றமே கிடையாது. அதுல சிலதெல்லாம் என்ன பர்த்தன் பொருத்தினா போத்தன் பொருத்தினா ரெண்டும் ஒண்ணுதான். அதனால சில விஷயங்கள்ல பிரக்கிரிய மாறுபடலாம், ஆனால் சிஷ்டிக்கிரமத்திலாம் ஒரே மாதிரிதான் போதிச்சு. எல்லாத்தையும் மூலமந்திரத்தான் சங்கல்பம் பிராணாயாமம், அதுக்கு விருத்தமா எதுவுமே கிடையாது. அப்படிதான் எல்லா இடத்துலையும் படிக்கப்பட்டு அப்படி இருக்கிற சமயத்துல அதுக்கு விருத்தமாக இந்த மாதிரி சொல்றதுன்றது சர்வாத்தனா தவறு, சர்வாத்தனா இது தவறு, இந்த மாதிரி எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. அதனால அந்த பரஸ்பரமும் விருத்தம் இல்லை. தன்னுடைய ஆகமங்கள் இருக்க ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் அந்த சந்ததிகளோட கூட விரோதமும் இல்லை. அது மாதிரி வேதத்துல கூட விரோதம் இல்லை, வேதத்தினாலையும். அதே மாதிரி சமான தந்திரங்கள் சமான சம்விதைகள் அவைகளோட கூட விரோதமே கிடையாது. ஏன் விரோதம் இல்லை அப்படின்னு அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்துல, ஏன்னா வந்து ஒண்ணு சொல்றாரு ஏனாத்துக்கள் வந்து அந்த தாத்பரிய லிங்கங்கள் ஆறு ஏற்கனவே சொல்றாங்க. தாத்பரிய லிங்கங்கள் ஆறு என்ன என்ன அப்படின்னா, உபக்கிரமம் குசம் ஆறு, இது ஒண்ணு. ஆரம்பத்துல எப்படி இருக்கோ முடிவுடையும் அப்படி இருக்கும், இது உபக்கிரமம் குசம் ஆறு, இது ஒண்ணு. இந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியில வேதத்துல எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரியாகவே இங்கேயும் ஆரம்பம் முடிவும் வரையும் ஆயிடும். அது சிருஷ்டியோ இதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தது அத்தியாசம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரிதான் சொல்லு. எல்லா இடத்துலையும் ஆராதனம் ஆராதனம் பண்ணது அக்கே எப்படி சமர்ப்பிக்கணும், பாட்டி எப்படி சமர்ப்பிக்கணும், ஆத்தவங்க எப்படி சமர்ப்பிக்கணும், பத்த பிரக்கிரிகை எல்லாம் எப்படி வரும், எல்லாத்தையும் சொல்றதுன்றது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அதனால இந்த அபியாசம் திரும்ப திரும்ப சொல்றது அதுவும் இருக்கு. அது மாதிரி அபூர்வம், அபூர்வம்னு நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு ஆராதனை பிரக்கிரிக்கு போது சுத்தி நமக்கு எப்படி தெரியும், இவைகள்லாம் பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுக்கிறது. மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போத்தியாசனம், அப்புறம் புனர்மந்திராசனம், பரியங்காசனம், இந்த ஆதரங்கள்லாம் நமக்கு என்ன தெரியும், இவைகள்லாம் நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்குறது. இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம். அவ்வாறு சிருஷ்டி பிரக்கிரியில எப்படி எப்படி சிருஷ்டி பிரக்கிரியை வரும், வேதத்துல அங்கங்க சொன்னதை சேர்த்து வச்சு நமக்கு அழகா அபூர்வமா சொல்லிக் கொடுக்குறது. அதே மாதிரி இதோட பலன் என்ன அப்படின்னு இந்த ஞானத்தை வச்சுட்டு பெருமாள் ஆராதனம் பண்ணி பிரபத்தியோ சரணாகதியோ உபாயமோ அதாவது உபாசனமோ, பிரபத்திய சரணாகதி ஒண்ணுதானே, அதையோ உபாசனமோ அனுஷ்டிச்சு இவன் மோட்சத்துக்கு போய் சேரலாம். அதே மாதிரி அர்த்தவாதம், நிறைய இடத்துல புகழ், பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த மாதிரி ஆச்சாரியர் ஸ்தோத்திரம் பண்ணும், ஆச்சாரிய லட்சணம் சொல்லும், சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம். கோயில கட்டினாக்க எவ்வளவு புண்ணியம் சொல்லும், கோயில இதெல்லாம் ஆராதனை பண்ணா எவ்வளவு புண்ணியம் சொல்லும், இதெல்லாம் அர்த்தவாதம். அடுத்தது உபபத்தி. உபபத்தின்னு என்ன அர்த்தம், பேசறது எல்லாம் வெறும் கற்பனை இல்லை, எல்லாம் பொருந்து இருக்கும், பொருந்தது. இந்த மாதிரியாக தாத்பரிய லிங்கங்கள் ஆறு இருக்கு. மீமாம்சகர் சொல்றார், அந்த மீமாம்சகர் சொல்ற தாத்பரிய லிங்கங்கள் இருக்கே, அத அப்படியே இந்த பஞ்சராத்திர பிரக்கிரியைக்கும் பிரிவா வந்து இது பண்றா அனுபவிச்சிருக்கா. இப்படி பண்றதுனால எல்லா விதத்திலையும் பஞ்சராத்திரமானது வேதத்தோடையோ அல்லது இந்த இதர சம்மிதைகள், இந்த பகவத்சாஸ்திர சம்மிதைகள் இருக்கணும், அவைகளோடையோ விரோதமே வராது. அப்படி விரோதம் வராதுனால எல்லா விதத்திலையும் இது சரியா இருக்கு. இப்படி தாத்பரியங்கள்லாம் அனைத்து தந்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் புராணங்களையும் இதிகாசம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையும் பாஞ்சராத்திரத்துக்கும் பொருந்தி அப்படி இருக்கிறதுனால சர்வாத்மனாய் இருக்கிறாங்க. இதுல எந்த தோழமும் சொல்லவே முடியாது, எந்த இதுவும் சொல்லவே முடியாது. அதனால அப்படியே பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை பிரமாணமா ஏத்துக்கு வரணும்னு சொல்லி சாதிப்பேன். இப்ப பார்ப்போம், தீகோத்ராணாத்திய நந்த கதித இதி தத்துபத்தி பக்ஷோணைட்ட சப்த சங்கர்ஷணாதி அகதமுதி சமன்வேதி ஜீவாதி மாத்திரே த்ரௌத ஸ்ருஷ்டிக்ரமஸ்ய ஸ்வயம் அனுபதித தத்விருத்தம் ந கல்பியம் தஸ்மாத் ஸ்ருத்யாமிதோ வா ந விஹதிரிஹ தத்தம் தாத்பரிய திருஷ்டே. அத்த இந்த பாஞ்சராத்திரம் ஆரம்பத்தில் பிரவச்சாஸ்திரம் ஜீவ அனாதி அனந்தாக கட்டார், அனாதியாகவும் அனந்தமாகவும் இருக்கான் சச்சினாதி அனந்த அப்படின்ற ஸ்லோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்றது கிடையாது. அதாவது அனந்தாக அந்தமில்லை, சச்சினாதி அனந்த அனந்தம்னா பகுவா போறது அர்த்தம் உண்டு. அது வந்து ஆனந்தியம், அது எப்படினாக்க தர்மபுரியம், இங்க அனந்தம்னாக்க முடிவில்லாம, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாம், நாசம் இல்லாம, ஆதினா ஆரம்பம். இவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னு என்ன அர்த்தம், உற்பத்தியும் கிடையாது அது மாதிரி நாசமும் கிடையாது. நஜாயத்தையும் மிரியத்தையும் வாரிது இது கடவுள்கள் சொல்றது. நஜாயத்தை இவன் உற்பத்தி ஆவதில்லை, மரியத்தை இவன் இறப்பதில்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு சொல்லு. அதுதான் பஷ்யநாதி அனந்த அனாதினாக்க ஆரம்பம் இல்லாமல், அவன் அனந்தான்னாக்க முடிவில்லாமல் அப்படின்னு அந்த மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே கடிதா கடிதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதோ இது என்ற காரணத்தினால ததுப்பத்தி பட்ச நஷ்டோஹி அவனுடைய இதுவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படிங்கறது இந்த பகவத் சாஸ்திரத்துக்கு இஷ்டம் இல்லையே, அதுவே வந்து உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லச்ச அதுக்கு விருத்தமாக பாஞ்சராத்திரமான அப்புறமான எப்படி சொன்ன சங்கராச்சர் அவன் அனைவரும் பரிமளத்தில் எல்லாம் ரொம்ப மோசம் செய்யறார், அது எப்படி சொல்லலாம். அதனால இது அவன் கேட்ட அவன் பண்ண தூஷணத்துக்கு இது ஒரு பிரமாணம் சொல்லியாது. அதுக்கப்புறம் சங்கரணன் அமாரி பிரச்சுன்னல் அனிருத்தன் இந்த மாதிரி மூணு பதங்களும் இவைகள்லாம் ஜீவனுக்கு அபிமானியா இருக்கிறது சங்கரண சித்தம், சங்கரண தேவத்தை சங்கரண பரமாத்மா. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம் மனசுக்கு பிரச்சுன்னல் அனிருத்தன் அகங்காரத்து இப்படி அபிமான தேவதையா இருக்கு. அப்படி இருக்கிறத போய் ஜீவனுக்கு விசேஷம் இருக்குன்னு சொல்லி அது எப்படி வருது. ஆனால் ஜீவபிரமா சொன்னோம்னாக்க ஜீவபிரமா வந்து சொல்லணும் சங்கரணம்லாம், அப்ப சங்கரண சப்தங்கள்லாம் அன்வைக்கவே அன்வைக்காது. எந்த சாஸ்திரத்திலையும் பகவத் சாஸ்திரமே கூட மனச பிரத்யும்னு சொல்ல, அகங்காரத்தை அனிருத்தன்னு சொல்ல, ஜீவனையும் சங்கரனும் சொல்லவே இல்லையே. இல்லாத விஷயத்தை எப்படி சொல்ல? அன்வைக்கவே அன்வைக்காது. கதமபி எந்த எவ்வளவு ஒரு பிரகாரத்தினால கூட ஜீவாதி மாத்து ஜீவன் மட்டும் எடுத்துன்னு பார்த்தோம்னாக்கா சங்கரன் அதுதான் அவங்க அன்வைக்காது. மனதொண்டே எடுத்துனோம்னாக்கா பிரத்யும்னன் சப்தம் அன்வைக்காது. அது மாதிரி அகங்காரத்தை மட்டும் எடுத்துட்டா அனுபவித்தமானது அன்வைக்காது. நான் சொல்ல அதனால இவைகள்லாம் எப்படி அப்படின்னாக்கா இந்த மாதிரி விசேஷமா இல்லை, விசேஷமாவே இருக்காது. இவைகள் தான் விசேஷம். அதனால அபிமான தேவதையாக இவைகள்லாம் இருக்கிறதுனால இந்த அனிருத்தன் பிரத்யும்னன் சங்கர்ஷம் இவாழ்லாம் தான் விசேஷமா இருப்பார். நீதி எல்லாமே இதுதான். அப்படி நீ சொல்லிட்டேன்னாக்கா அவன் ஜாயதேன்ற இருக்க உற்பத்தி வந்து ஏற்கனவே சச்சியனாக அனந்தன் அனாதியாக அனந்தனா இருக்கான்னு சொன்னதுனால அதுக்கு விருத்தமாயிடும். உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்துக்கு விருத்தமா போயிடும். அதனால ஏற்றுக்க முடியாது. இன்னொன்னு நீ வந்து சொன்ன மனசுல இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அந்த சிருஷ்டிக்கிறவன் விருத்தமாச்சு, அதுவே தவறு. ஏன் அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட சிருஷ்டிக்கிறவன் என்னது? பிரௌதம், சுதிப்த சித்தம் தான். அதுதான் பிரகிருதி, மாது, அகங்காரம், இந்திரியங்கள், தன்மாத்திரங்கள், அது மாதிரி பூதங்கள். இந்த கிரமம் தான் இருக்கு. எப்படி இருக்கு இந்த கிரமம் தான்? சுயம் அனுபடித்தாஸ்திரத்திலேயே, பகவத் சாஸ்திரத்திலேயே அனுபடித்தா, படித்தா, அனுபடித்தா. அங்க சொன்னதுதான் அனுவாதம் பண்ற மாதிரி சொல்லப்பட்டு. அதனால தத்விருத்தம் இங்க சொல்லப்பட்டதுக்கு விருத்தமாக அனிருத்தங்கிற அகங்காரம் மனசுல இருந்து உண்டாது. உற்பத்தியாகுன்னு சொல்லக்கூடாது. அது தவிர என்ன கல்பியம்? அது கற்பிக்கவே முடியாது. அதனால இல்லாத தத்துவத்தை சிருஷ்டியே கிடையாது ஜீவனுக்கு. அவனுக்கு கருத்து சிருஷ்டி உண்டு அப்படின்னு சொல்றது தவறு. அதே மாதிரி இங்க சொன்னவை மனசு, அகங்காரம் இவைகளும் அந்த மாதிரி கிடையாது. இந்த உத்த கிரமத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க அவிருத்தார்த்த பரத்தும் பரத்தும் தான் விருத்தமே கிடையாது. நம்ம சுதிகளுக்கும் இந்த ஸ்ரீ பகவத் சாஸ்திரத்துக்கும் விரோதம்ன்றதே கிடையாது. எந்த விதத்திலையும் விரோதமே வரவே வராது. அதனால இதுக்கு நீ என்ன சொன்னாலும் சரி இது வரவே வராது. அதனால தஸ்மா இந்த மாதிரி இந்த இதுவரையும் சொன்னமே இந்த கிரமத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா ஈக பஞ்சராத்திரத்துல ஸ்ருத்யா மிதோவா, ஸ்ருத்யா ஸ்ருதியோட, மிதோவான்னாக்கா மீதி சம்விதைகள் இருக்கே அவைகளோடவோ சந்தாந்திரங்கள் அவைகளோடவோ விரோதம் தான் விரோதமே இல்லை. அதுக்கு என்ன ஹேது அப்படின்னா தது தந்திர தாத்பரிய திருஷ்டே ஏற்கனவே சொன்ன பார்ப்போம். உபக்கிரமம், உபசம்மாரம், அபியாசம், அபூர்வம், அர்த்தவாதம், பலம், அர்த்தவாதம், இந்த உபக்கிரம உபசம்மாரம் ஒண்ணுதான், தந்திரியா பிரிக்கக்கூடாது. உபக்கிரம உபசம்மாரம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அபியாசம் ரெண்டு, அபூர்வம் தெரியாத விஷயத்தை சொல்றது மூணு, பலம் அதோட பலம் என்ன நாலு, அதன் பிறகு அர்த்தவாதம் தோற்றம் பிரசம்சம் பண்றது துதி பண்றது, அது கடைசியில உபசக்தி சொல்றாரு. உபக்கிரமோ மாறோ அத்தியாசோ பூர்வதாபணம் அர்த்தவாதோ உபசக்தி இங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு இருக்கு. அதனால அந்த கிரமத்துல பார்த்தோன்ன எல்லா தந்திரங்கள்லையும் அந்த அதாவது பகவத் சாஸ்திரங்கள் எத்தனை சம்மிதைகள் இருப்போம் அத்தனை சம்மிதைகள்லையும் ஒரே மாதிரியான தாத்பரியம் தான், விருத்தமான தாத்பரியம் கிடையவே கிடையாது. அதனால இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதா நினைச்சுட்டு கற்பிக்கவே வேண்டாம். ஆக இந்த ஜீவ உற்பத்தி பட்சமோ மனசனுடைய உற்பத்தி பட்சமோ அகங்காரத்தினுடைய உற்பத்தி பட்சமோ அது இந்த காமிச்சு கொடுத்தாலத்துல வாக்கியங்கள் அதன்படி கிடையாது. அதனால அந்த விரோதமே நம்ம சித்தாந்தத்துல இல்லை. விரோதமே இல்லாததுனால இந்த பகவத் சாஸ்திரத்தை சர்வாத்மனா பிரமாணமா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து சிரமஸ்யமனுபிதம் நகத்தியம் தாத்தரியே கவிராஜிகிம்ஹாய கல்யாண குணஜாகனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.